கடந்த நூற்று நானும் தான் உன்னை போலே இன்னும் என்ன பேச்சு கல்யாண தேதி கற்கண்டு செய்தி காதோரம் நீ சொல் தோழி காதல் தான் தேசம் தான்